பாவைக்கும் காதலுக்கு ஜெய், பாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளி நம் வாசல் வந்த தெண்டலுக்கும் ஜே. வாழ்வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. காலை மானம் கட்டிச்சை மெய்யணக்கம் மெய்யணக்கம் கள்ளோடும் முள்ளோடும் தள்ளாடும் செம்புவை நீ ரசித்து முன்னாலும் பின்னாலும் முத்தாடு இந்நேரம் மோகம் கொண்டு அப்பப்ப தப்புக்கு தவிச்சு தேகம் தனை நாளும் மூட வாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. காமலுக்கும் வாசமுள்ள பூவெடுத்து தூதி நம் வாசல் வந்த தெண்டலுக்கும் ஜே. வாழவைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. தேகமெங்கும் பட்டுச்சே வெக்கம் விட்டு பக்கம் நிற்க அஞ்சுச்சே போதும் என்று கெஞ்சிச்சே அஞ்சு என்னை கொஞ்ச கொஞ்ச உன்மடி பொன்மடி மன்னவன் கொண்டாடும் நேரம் என்ன சொல்லடி சொல்லடி சிந்திச்சு உன்மகள் பூமகள் என் மனம் என்னாலும் தஞ்சம் என்று உன்னிடம் உன்னிடம் வந்துச்சே வாடையன நானும் வாசமுள்ள பூவெடுத்து தூதி நம் வாசல் வந்த தெண்டலுக்கும் ஜீ. வாழ வைக்கும் காதலுக்கு ஜீ, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜீ. தூது விட்ட கண்களுந்தை தேடுது அன்பு விட்ட காமலுக்கும் ஜீ. வாட வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தும் பாடலுக்கும் ஜெய. வாட வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய.